ஒன்றெண்டும் நீ வரத்தாரே காத்து கிடந்தது உன் விழிப்பாத பார்த்து கிடந்தது என் அன்பே முன்பே காத்தாடி போலவே என் நெஞ்சமே உன் கைகளில் அது தஞ்சமே இந்த நாள் அடி இந்த நாள் என் இதயத்தில் தொடர்ந்து வரும் கன்றெண்டும் நீ வரத்தாரே காத்து கிடந்தது உன் விழிப்பாத காத்து கிடந்தது என் அன்பே பார்த்து கிடந்தது